தென்றல் வந்து என்னை தொடும், அக சத்தம் இன்றி முத்தமிடும். பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே வந்து என்னை தொடும், ஆக சத்தம் இன்றி முத்த